உடைத்தாய் நொறுங்கவே மறு இதயம் தருவே நீ உடைக்கவே. ஹோசனா ஹோசனா அந்த நேரம் அந்த நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சே. ஓ வானம் தேடி வந்தாச்சு அப்பாவின் வீட்டு எல்லாம் காற்றோடு போயே போச்சே. ஹோசானா என் வாசல் தாண்டி போனாளே, ஹோசானா வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன், சுக்குநூறாகிறேன். அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். ஹோசானா வாழ்வுக்கும் பக்கம் வந்தேன், ஹோசானா சாவுக்கும் பக்கம் நின்றேன், ஹோசானா ஏனென்றால் காதல் என்பேன், ஹோசானா. Everybody wanna know I be like, I feel like I really wanna be here with you. It's not enough to say that we are made for each other. It's love that is Hosanna true. Hosanna be there when you're calling out my name. Hosanna feeling like my whole life has changed. I never wanna be the same. It's time we rearrange. I take a step, you take a step, me calling out to you. Hello. Hello. வண்ண வண்ண பட்டு பூச்சி பூத்தேடி பூத்தேடி அங்கும் இங்கும் அலைகின்றதே. ஓ சொட்டு சொட்டை தொட்டு போக மேகம் ஒன்று மேகம் ஒன்றும் எங்கெங்கோ நகர்கின்றதே. ஹோசானா பட்டு பூச்சி வந்தாச்சா, ஹோசானா மேகம் உன்னை தொட்டாச்சா. கிழிஞ்சலாகிறாய் நான் குழந்தையாகிறேன், நான் உன்னை அள்ளி கையில் வைத்து பொத்திக் கொள்கிறேன். ஹலோ ஹலோ ஹோசானா என் மீது அன்பு கொள்ள, ஹோசானா என்னோடு சேர்ந்தே செல்ல, ஹோசானா என்று சொல்லும் போதும் ஹோசானா. ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே மறு இதயம் தருவே நீ உடைக்கவே. ஏன் இதயம் உடைத்தாய் நொறுங்கவே மறு இதயம் தருவே நீ உடைக்கவே.